din tanana din tanana din tanana din tanana din tanana din tanana dirana din tanana din tanana din tanana din tanana din tanana din tanana dirana. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே ஒன்றா இரண்டா காரணம் நூறு கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன திறனா din tanana din tanana din tanana din tanana din tanana din tanana dirana nadandalaru elundalaruvi nindral kadalallo samaindal kumari manandal manavi pettal thaayallo siru nadigale nadiyidum karigale karai thodum nuraigale nuraigalil ival mugame சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே தினம் மோதும் கரை தோறும் அடாரும் இசை பாடும் கங்கை வரும் யமுனை வரும் வையை வரும் பொருணை வரும் கங்கை வரும் யமுனை வரும் வையை வரும் பொருணை வரும் காதலி அருமை பிரிவில் மனைவியின் அருமை மறைவில் நீரின் அருமை அறிவாய் கோடையிலே வெக்கம் வந்தால் உறையும் விரல்கள் தொட்டால் உருவும் நீரும் பெண்ணும் ஒன்று வாழையிலே தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன திறனா தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன திறனா வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு உங்கள் வளைவுகள் அழகு மெல்லிசைகள் படித்தல் மேடு பள்ளம் மறைத்தல் நதிகளின் குணமே அது நங்கையின் குணமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன திறனா தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன திறனா தீங்கனியில் சாராகி பூக்களிலே தேனாகி பசுவினிலே பாலாகும் நீரே தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகும் பெண்ணே பூங்குயிலே பூங்குயிலே பெண்ணு மாறும் வடிவம் மாறக்கூடும் நீர் நினைத்தால் பெண் நினைத்தால் கரைகள் யாவும் கரைந்து போகக்கூடும் நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே நீயும் பெண்தானே ஒன்றா இரண்டா காரணம் நூறு கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன தின்தனன திறனா தின்தனன தின்தனன தின் ದಿಂತನ ದಿಂತನ ದಿಂತನ ದಿಂತನ ದಿಂತನ ದಿರನ.